எனக்கு பாட பிடிக்கல, மோதாம சாக பிடிக்கல, தமிழனா வாழ பிடிக்கல, ஆனா பொய்யா மாற பிடிக்கல. தமிழனை இப்ப பாக்க வெறும் அசிங்கம் அசிங்கமான பார்த்த, நீங்க போடும் ஆடம்பர கூத்த, பயம் மூடி எப்படி நான் பாக்க சொல்லு. நீங்க செய்யறது நியாயமா, உங்க மனசாட்சி பட்டு காயமா, நீ வாழ களத்தில் நின்ற போராளி, அங்க பசிய சாகுறான நாதையா, ஆனா நீ தின்னுற மூண்டு வேலை, உதவி செய்யாம காத்த பேர மாத்தி வையுண்ட கொப்பன் பேர இல்லவா கதை பொமிப்ப நேர நேர. அநியாயம் கண்டது முண்டையினம், அவமானம் கண்டது முண்டையினம், படுகொலையானது முண்டையினம், மட பதிலடி கொடுத்தது முண்டையினம். ஆனா சினிமால வார அந்த நாய்களை பாராட்ட அரங்கம் புள்ள நம்ம ஆக்கள் உள்ள, அதே 18 மே நாட்டில் அழிஞ்ச மக்களுக்கு நீதி கேட்க ஒரு நாயும் இல்ல. என்ன மானம் கட்ட இனமடா, இதுக்கா மட்டிஞ்ச மங்க விதைகளா, என்று ஒரு நாள் நீ இறப்படா, ஆனா வாழும் போதே நீ புணமடா. எனது சொந்தத்துக்கு 50 கொடுக்க வலிக்கிற உனக்கு, அநிறு பாட்டிக்கு 500 கொடுக்க வலிக்கல எதுக்கு. உண்ட கொப்பனை கேளு, அப்பா என் ஊட்டையில உப்போட சோறு, இங்க நான் வாழ்ந்த செத்தது 100, ஆனா என் காட்டையில நீ எனக்கு நம் ஊர் வரலாறு. வைகாசி கார்த்திகை மாதம் இவன், உங்களை யார் வந்து கேட்கிறவன், கேட்கல ஆனா தமிழன் என்று சொல்லி பாரு மூஞ்சைய பேத்துறவன். கார்த்திகை மாதம் மாவீர நாள், வைகாசி மாதம் முள்ளி வைக்கால், ரெண்டுக்கு மரியாதை கொடுக்கிறவன் தான் என் கண்ணில் உண்மையா தமிழனடா. அங்கு நம் உழந்தது எங்கட நாடு, வில் காட்டி நீ என்ன ஆளு, வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நீ ஒரு மாடு, சொல்றது புரிஞ்சா சேர்ந்து நீ பாடு. ஈழம் வெல்லும் பெற போராடுவோம் இது உறுதியடா, நாம் தமிழர் நம்ம தமிழுக்காக பாயும் புள்ளிகளடா.